ஆலங்கிளியே கூடும் இனியேன் வாவா வெளியே நாளும் பொழுதும் காதல் வழி போகும் வரை நான் துணை உயிரே இறகாக மாறும் பயணம் இதுவே அறவே உன நீங்கிடாத உறவே மனமே நீ பரபரம் ஆலங்கிளியே மனமே நீ பரபர ஆலங்கிளியே